கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் குற்றம் கொண்டில்லாத குற்றம் கொண்டில்லாத கோவலர்கள் பொற்கொடிய குற்றம் கொண்டில்லாத கோவலர்கள் பொற்கொடிய குற்றம் கொண்டில்லாத கோவலர்கள் பொற்கொடிய குற்றாரவல் குணமையில போதராய் சுற்றத்து தோடிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றத்து தோடிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்தே முகிர்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே பேசாதே செல்வா பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வா பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வா பெண்டாட்டி நீ எத்துக்கு கூறங்கும் எத்துக்கு கூறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் ராமாஞ்சுதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜை வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதைகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாமிபூதிசர்வம்யதேவநியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநக்குலபதேபகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரீவணம் ப்ரணமாமி மூர்த்னா நீலாதுங்கஸ்தநகிரிதடீசுப்தமுத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோசேஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதம் யா பலாத் கிருத்யபுங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுமையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணன்ய சரண சரணம் ப்ரபத்யே கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய செல்லிகரை செய்யும் குற்றமன்றில்லாத கோபலர்தம் பொற்கொடியே புத்திரவல்குள் புனமையிலே போனராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரிம்பாவாய். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்குலப் பெண்கள் எல்லாருமே பரம பாகவதர்களானபடியால இவர்கள் யாரையும் விடாமல் அழிச்சுட்டு போகணும் என்று எல்லாருடைய கதவையும் போய் தட்டுகிறார்கள். அந்த ஒரு சமயத்தில் ஆயர்பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. பிம்மாள வேளையில இந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து பகவான் நாமாவையே பாட்டா பாடிண்டு அப்படியே வீதியில் வந்துண்டு அப்படியே ஒவ்வொரு கிரகமா போய் கதவை தட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எல்லாம் எழுப்பி அவளையும் சேர்த்துண்டு அடுத்த கிரகம் போய் அங்க இருக்க பெண்ணை எழுப்பி அவளையும் சேர்த்துண்டு இப்படியே போய் யமுனா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணி அப்படியே கண்ணன் சன்னிதியில போய் கண்ணனை எழுப்பி தம்முடைய பிரார்த்தனையை சொல்றார்கள். இதுதான் விரதம். மார்கழி மாசத்துல நல்ல பனி காலத்துல அந்த பனியையும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு அழகான காரியம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த காட்சி எப்படி இருக்கும்? இப்பவுமே கூட நம்ம வீட்டிலேயே மார்கழி மாசம் திருப்பாவ பஜனை நடந்துட்டு போறது அப்படின்னா சில ஊர்களில் பார்த்தோம்னா பின்னால 5 மணிக்கு திருப்பாவ பஜனை நடக்கும். அதுவே கேட்க ஆனந்தமா இருக்கும் அந்த சமயத்துல. அதுபோல ஆயர்பாடியே ஒரு சீமழுக்கும் ஆய்ப்பாடியா இருந்த ஒரு சமயம். அந்த பாவத்துல ஆண்டாள் இப்ப எழுதியிருக்கார். அதனால பாகவதர்களை ஒத்த ஒத்தரா எழுப்புற பாட்டுல 5 பாசுரம் ஆயிடுச்சு. நீ 5 பாசுரம் பாக்கி இருக்கு. திருப்பாவையில 11வது பாசுரம் இந்த கற்றுக்கரவை என்கிற பாசுரம். நல்ல ஆபிஜாத்தியம் உடையவள் ஒருத்தியாம். அந்த ஊர்ல எல்லாருக்குமே மிகவும் இஷ்டமானவள். பொற்கொடியே புன்னமையிலே என்றெல்லாம் அவளை எழுப்புறாள். கண்ணன் எப்படி ஊருக்கு ஒரு பிள்ளையாய் வளர்ந்தானோ அந்த மாதிரி ஆயர்பாடியில அந்த ஊருக்கே ஒரு பெண் குழந்தையா வளர்ந்திருக்காளாம் இவோ. அத்தனை விசேஷமானவள். செல்வ பெண்டாட்டி என்று கூப்பிடுறாள். ஐஸ்வர்யம் உள்ளவள், ஆளக்கூடிய சுபாவம் உடையவள். அதனால பொற்குடியே புன்னமையிலேன்னு சொல்லும் போது அவளுடைய சௌந்தரியத்தினால மாத்திரமல்ல செல்வ பெண்டாட்டின்னு சொல்றபடினால கிருஷ்ண அனுபவத்தினாலேயும் இவர்களுக்கெல்லாம் நிர்வாகத்தையா இருக்கக்கூடியவள். அவளையும் கட்டாயம் எழுப்பி ஆகணும் என்பதாக இந்த பாட்டில் வருது. நீ ஏன் படுத்துட்டு இருக்க? எட்டுக்கு உறங்கும் பொருள், நீ எதுக்காக தூங்கணும்? ஏதாவது ஒரு அர்த்தம் வேணும். இல்லையோ தீர யோசித்தால் நாம செய்யற எல்லா காரியமுமே ரெண்டுலதான் முடியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்க. தீர யோசித்தால் எல்லாம் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் தான் முடியும் அப்படிங்கிற. இது எதுக்கு அது எதுக்கு படிக்கிறதுனா எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னா பைசா சம்பாதிக்கிறதுக்காக எதுக்கு பைசா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டா இப்படி எல்லாம் யோசிச்சு போயிட்டே இருந்தோம்னா எல்லாம் எதுக்கு எதுக்கு எதுக்கும் கேட்டுமானா நல்லா சாப்பிடணும் இருக்கும், நல்லா தூங்கணும் இருக்கும். அதுதான் முடியும், வேற எதுலயும் முடியாதான். ஆனால் எட்டுக்கு உறங்கும் பொருள் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. எதுக்காக நல்லா தூங்கணும்? நித்ரா என்பது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு இந்திரியங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக ஓயாத இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சா அதுக்கு ஆயாசம் அதிகமாகி வேலை நல்லா செய்ய முடியாது போகும். அதனால இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நித்ரைய பகவானே ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இது பெருமாள் பண்ண அழகான ஏற்பாடு. உபநிடத்துல நித்ரை பத்தி சொல்லும் போது பெருமாள் தன்கிட்ட இந்த ஜீவனை வச்சு காப்பாத்துறா அழகா சொல்றது. சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி. இந்திரியங்கள்லாம் ஓய்வு எடுத்தப்புறம் இவனை தன்கிட்ட வச்சுக்கிறாராம். நித்ரா சமயத்துல பார்த்தா தெரியும் எது எது ஓய்வு எடுத்துக்க கூடாதோ அதெல்லாம் ஓய்வு இருக்காது. அதாவது பிராணவாயுக்கு ஓய்வு கிடையாது. பிராணவாயு பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு இருக்கும், காற்று உள்ள போகும், வெளியில வரும், மூச்சு விட்டு இருக்கும், எல்லாம் நடக்கும். ரத்த ஓட்டம் நடந்துட்டே இருக்கும், அதுக்கு ஓய்வு கிடையாது. இதுக்கெல்லாம் ஓய்வு கிடைச்சா ஆபத்து. தூங்கும் போது எது எது வேலை செய்யணுமோ அதெல்லாம் நல்லா வேலை செய்யும், எது எது வேலை செய்ய வேண்டாமோ அதெல்லாம் ஓய்வு எடுத்துக்கும், அழகா இருக்கும். இது நாம சங்கல்பிச்சு இப்படி எல்லாம் இருக்கணும், மூச்சு நல்லா ஓடணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ஹிருதயம் எல்லாம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கணும்னு நினைச்சு இப்படி நடந்தது இல்லை. அது பிரகிருதியா நடந்துருக்கு, இயற்கையாலே நடந்துருக்கு. அதனால்தான் உபநிஷத்தை இதெல்லாம் எடுத்து காமிக்கிறது. உபநிஷத்து சொல்றது மூச்சு விடுறவனே நீ இல்ல, எம்பெருமான் தான் உனக்கு மூச்சை உள்ளுக்குள்ள போய் செலுத்தி மூச்சு விடும்படியான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்கோம் அவர் தான், பகவான் தான் அவனுடைய சாட்சாத்து நிர்வாகத்தில் வச்சுட்டு இருக்கானா. நாம ஒன்றும் பண்றது இல்லை இதுல. இடம் தூங்கும்போது என்ன இருக்கு, தூங்கும்போது யார் மூச்சு விடுறா, யாருக்கு என்ன தெரியும்? இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சு போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு யாருக்காவது பயம் இருக்கா? திடீர்னு நின்றுத்துனா என்ன பண்றது, ரத்த ஓட்டம் நின்றுத்துனா என்ன பண்றது? பயம் கிடையாது, ஏன்னா அது நிக்காது. ஆனா இந்திரியங்கள்லாம் மாத்திரம் நின்றுரும், தன் வேலையை செய்யாது. அதான் தேவையான ஓய்வு, தேவையான ஓய்வு பெருமாள் கொடுத்து அழகால் நிதிரை நடத்திருக்கான். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மறுநாள் காலத்தால் எழுந்து தேவையான காரியத்தை செய்யணும். இந்திரியங்களே தூங்கி எழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோட வந்துடும், ஃப்ரெஷ்ஷா வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். கண்ணு காது எல்லாம் கர்த்தால் இருந்து அழகா வேலை செய்யும். அதனால்தான் நித்ராபி கைங்கரியம்ங்கிற தேசிகன், நித்ரையை கூட ஒரு பகவத் கைங்கரியம். ஏன்னு கேட்டா மறுநாள் பகவத் கைங்கரியம் செய்யறதுக்கு நித்ரை தான் பெரிய உபகாரம் பண்றது. நித்ரை இல்லட்டா மறுநாள் கைங்கரியம் செய்ய முடியாது. நித்ரையை பகவான் அத்தனை அழகா நடத்திருக்காராம். அதனால்தான் ஸ்வாபகான் பெயர், ஸ்வமபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதீத்யாசக்ஷதே ஸ்வகிருஹ்யபீதோ பவதி. வேதம்ல அழகா சொல்றது, பகவான் கிட்ட போய் சேர்ந்து இருக்கான், உண்டி இருக்கான். அதான் ஸ்வாபகா, நல்ல இடத்துல போய் நன்னா சேர்ந்து இருக்கான். அப்படி பகவானே நமக்கு பண்ண ஒரு நல்ல ஏற்பாடான இந்த நித்ரைய யுக்தாகார விகாரஸ்ய யுக்த ஸ்வப்னாவபோதஸ்யன்னு சொன்ன மாதிரி திட்டமா அந்த அளவுல வச்சு பாக்கி சமயத்துல பகவத் அனுபவம் பண்ணணும். நித்தா சமயத்துல பகவத் அனுபவங்கிறது வராது, அப்ப ஞானங்கிறது சுருங்கி இருக்கும், ஞானத்துக்கு விகாசம் கிடையாது. உடனே எழுந்துடணும், எழுந்த உடனே கைங்கரியம் பண்ணணும், எழுந்துக்கும் போதே ஹரிநாமத்தோட எழுந்துடணும், எழுந்த உடனே ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஆரம்பிக்கணும், பகவானுக்கான கைங்கரியங்கள்லாம் ஆரம்பிக்கணும். அதுக்காக தானே தூங்கினது. அது இல்லாமல் சில பேர் 7 மணி காலமும் 8 மணி காலமும் 9 மணி காலமும் 10 மணி காலமும் தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன்னா எட்டுக்கு உறங்கும் பொருள், எதுக்காக தூங்கணும்? பகவத் கைங்கரியத்துக்காக தூங்கணும் அப்படின்னு இருந்தானா அப்போ பிராமிய முகூர்த்தே சம்பிராப்தே நித்ராம் பரித்தேஜன்னு வரும். பிராம முகூர்த்தம் ஆயாச்சுன்னா நித்திய விட்டுட்டு வேலை அனுஷ்டானம் வரணுமே. அனுஷ்டான காலம் வந்தாச்சே, நித்ரா காலத்துல நித்ரா, அனுஷ்டான காலத்துல அனுஷ்டானம், எழுந்துக்கிற காலத்துல எழுந்துக்கணும். எல்லா பட்சிகளும் எழுந்துக்கிறது அப்படி திருப்பாவில் எடுத்து காமிக்கிறது. அது இல்லாமல் தூங்குற வேலை பார்த்து தான் இந்த கேள்வி வருது. எட்டுக்கு உறங்கும் பொருள், நாங்களாம் பாட்டு பாடின்னு வந்துட்டு இருக்கோம், நாங்களாம் கண்ணன் சன்னதிக்கு போறது காத்துட்டு இருக்கோம், நாங்களாம் மகிழ்ச்சி செய்ய போறோம், அது இல்லாமல் தூங்கிட்டுருக்கே எதுக்காக? நீ பகவானுக்கு கைங்கரியம் செய்யாமல் பாகவத கோஷ்டியில வந்து கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் இல்லாமல் அப்படி ஒரு தூக்கம் எதுக்கு? இது எல்லாருமே தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியாது. தேவையில்லாத தூக்கம் அப்படிங்கிறது பெருமையானா தூங்கலாமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, 8 மணிக்கு எழுந்துலாம் போருமே, மற்ற நாள்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் 8 மணிக்கு எழுந்துக்கணும்? காரியம் ஒன்றும் இல்லையே, ஒரு காரியம் இல்லையே, 8 மணிக்கு எழுந்துலாம் போருமேங்கிறா? அப்படி கிடையாது. இப்படி ஆகாரம் அப்படிங்கிறது திட்டமா அமையறதோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் கூட சாப்பிடலாம்னு வராது. ஆகார விகாரங்கள் மாதிரி நித்திரையும் திட்டமா தான் அமைய முடியும். அந்த திட்டமான நித்திரை இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதிகப்படியா போனா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலன் இருக்காது, வீணாகும். ஆக இப்படி உணர்த்தும்படியான அழகான பாட்டு, அந்த பெண்ணை எழுப்புற கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று சிரிச்சியும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாருக்குமா சேர்த்து ஒரு பொற்கொடி, கோவலர்த்தம் பொற்கொடி. எல்லாரும் ஒரு கொடியா நினைக்கும்படியாக எல்லாருடைய ஒரு செல்ல பெண்ணாக வளர்ந்தவளாம் இவள். அந்த கோபர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறதான் முதல் ரெண்டு வரையில சொல்றாரு. அவரோட கற்றுக்கறவை கரங்கள் பல கறந்து, நிறைய பசுமாடு கூட்டங்களை கறக்கிறத வாழ்லைய ஒரு சொதர்மம், சொதர்மத்தை விடமாட்டாதவர்கள். யாரா இருந்தாலும் சொதர்மத்தை விட முடியாது. எப்படிப்பட்டவனா இருந்தாலும், யோகம் பண்ணவனா இருந்தாலும் சரி, இல்ல சரணாகதியே பண்ணவனா இருந்தாலும் சரி, அவனுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்தை விட முடியாது. அது செஞ்சுதான் ஆகணும். அது இவ கத்து கொடுக்கறாளாம். கண்ணனே பக்கத்துல இருக்கானாலும் இவா கார்த்தால இருந்து கறக்கிறத விடமாட்டான். அத எத்தனை அழகா செய்கிறான் அப்படின்னா, எல்லாம் கற்று கறவை கணங்கள் பல கறந்து, சின்ன சின்ன கறவை மாடுகள் நிறைய இருக்கு. அந்த பறவை மாடுகளுடைய கணங்கள்னா கூட்டங்கள், கூட்டம் கூட்டமா இருக்கிறாளாம். கூட்டம் கூட்டமா மாடு, அதாவது எத்தனை மாடுன்னு கணக்கு பண்ண முடியாது. இத்தனை மாடு இருக்குன்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. இத்தனை மாட்டு கூட்டம் இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ண சொல்ல முடியாதாம். அத்தனை கூட்டங்கள் இருக்கும். இம்மாவுடைய கல்யாண குணங்களை பத்தி சொல்லச்ச, கல்யாண குண கணா என்றுதான் சொல்வார் பகவத் ராமானுஜர். கல்யாண குணம்னு சொல்லி நிறுத்த மாட்டார். கல்யாண குண கூட்டங்கள் நிறைய இருக்கு. சுவாபாவிகா அனவதிகா அதிசய ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஜாரி அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவ. அசங்கேய கல்யாண குண கண, அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனந்தமா இருக்கு, எண்ணியாது அப்படிங்கிறது இல்ல. இந்த கல்யாண குணங்களை எல்லாம் ஒரு ஒரு கூட்டமா சேர்ப்போம், ஒரு ஒரு குரூப்பாக ஒவ்வொரு அணியாக எடுத்து வச்சோம்னா, தாருண்யத்தை சேர்ந்தவை இவை அப்படின்னு, ஞானத்தை சேர்ந்தவை இவை, சக்தியை சேர்ந்தவை இவை அப்படின்னு ஒன்று ஒன்றா கூட்டமா எடுத்து வச்சோம்னா, அந்த கூட்டங்களே நம்மளால எண்ண முடியாதான். அசங்கேயமான கல்யாண குணங்கள், குண கணங்கள் அப்படிங்கிற, எங்க பார்த்தாலும் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். அதே மாதிரிதான் இங்கேயும் கறவைகளை கறந்து அப்படின்னு சொல்லல, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, நிறைய கணங்களே பல இருக்கு, குட்டமே நிறைய இருக்கான். ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணினாலும் எண்ணிடலாம், எம்பெருமானுடைய கல்யாண குண கணங்களை எண்ணாலும் எண்ணிடலாம், ஆனா இவர்களிடம் இருக்கும் பசுவாட்டு கணங்களை எண்ண முடியாதாம். அப்படி பல கறந்து அநேகமா இருக்கக்கூடிய அவற்றை எல்லாம் கறக்கிறார். அதெல்லாம் நன்னா பால் கொடுக்கக்கூடியது. எல்லாம் கற்றுக்கறவை, எல்லாம் சின்னதா இருக்கு. அடுத்த பாட்டு இளம் கற்றுமைன்னு வரும். ரொம்ப வயசாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை நாளாலும் பால் கொடுத்துட்டே இருக்கிறபடினால இளமையோடயே இருக்காம். எல்லாம் கிருஷ்ணனாலே வளர்ந்தது. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கானத்தை கேட்டும், கிருஷ்ணனுடைய கை ஸ்பரிசம் பட்டும், கிருஷ்ணனுடைய திருவடி கீழே நுழைஞ்சு அவன் பின்னாடியே நின்று அவனோட உராசி நின்றும் அப்படியெல்லாம் வளர்ந்த பசுமாடு. அதனால யுவாவாவே இருக்கும். சீவைகுண்டத்துல போனா எல்லாரும் யுவாவாவே இருப்பாளாம், இளைஞர்களாவே இருப்பாளாம். அந்த மாதிரி பின்ன கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால எப்பவும் இளமையோடையே இருக்கும். எப்பவுமே தசரத சக்கரவர்த்தி சொல்றார், அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதம் ஆவ்ரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னிவ தரிசனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவ. 100 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாராம். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தோணித்து, ஸ்ரீராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு, இளவரசராக்கலாம் அப்படின்னு தோணித்து எல்லாரையும் கூட்டு சொன்னார். எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப தசரத சக்கரவர்த்தியை பார்த்து யாருமே, ஏன் உமக்கு என்ன குறை, நீரே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு சொல்லலையாம். உமக்கு என்ன குறை, நீரே கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லல. ஏதோ இவருக்கு வயசாயிடுத்து, இவர் போனா போரும் அப்படின்னுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். தசரத சக்கரவர்த்தி சொல்ற, நான் இன்னும் இளைஞனாதான் இருக்கேன். அகம் புனர்தேவகுமார ரூபம் அலங்கிருதந்தம் சுதமா விரஜந்தம். ஸ்ரீராமனை பார்க்கும்போது பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ராமனுடைய நடை அழக பார்ப்பாராம். ராமா இங்கே வாணுவர், அவரும்போது அந்த அழக பார்ப்பார். ஸ்ரீராமன் வந்து அப்பாவை சேவிச்சு அபிவாதம் பண்ணி அவர் கூட பேசிட்டு திரும்பி போகும்போது அந்த நடை அழக பார்ப்பார். மறுபடியும் திருப்பி வா அப்படின்னு கூட்டரும்போது அதை பார்க்கறதுக்கா, அதை பார்த்து பார்த்தே யுவாவாயிட்டாராம். ஒரு தடவை ராமனை பார்த்தானா அவருக்கு ஒரு வயசு குறையும், ஒரு வயசு குறையும். எத்தனை தடவை பாக்குறாரோ அத்தனை வயசு குறைஞ்சுட்டே இருக்கும் அவருக்கு. பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவாங்கிற, ஸ்ரீராமனை பார்த்து பார்த்து வயசு குறைஞ்சிட்டு இருந்ததுங்கிற. அந்த மாதிரி இந்த பசுமாடுகள் எல்லாம் கிருஷ்ணனை பார்த்து பார்த்து பார்த்தே வயசு குறைஞ்சு எல்லாமே கற்றுக்கறவை கரங்களா இருக்கு. அந்த கரங்கள் பல கறந்து அப்படின்னு சதர்மத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த கோபர்கள். அடுத்து இரண்டாவது விஷயம், செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். விரோதிகள் யார் வந்தாலும் அவளுடைய சாமர்த்தியங்கள்லாம் அழிஞ்சு போகும்படி அவளோட யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். யுத்தம்னு வந்துட்டா போதும், அவளை ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவார்கள். இது இரண்டாவது. ஸ்வதர்மத்தை செய்யற மாதிரி இதுவும் ஸ்வதர்மம், க்ஷாத்திரம் கர்ம சுவாவிதம். தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். அதனால அவ ஒரு சின்ன ராஜ்யம் மாதிரி ஒண்ணு போட்டு இருக்கிற அப்படின்னால நந்தகோபன் தானே ராஜா, அதனால எந்த சத்துருக்கடையும் கிட்ட வர விட மாட்டார். இவாளே சென்று செறி செய்யும், யாராவது வரான்னு தெரிஞ்சா நேர இவாளே போவாளாம், போயிடும். அபியாத்தா பிரகர்த்தாச சேனானய விசாரதா, இருந்து சென்று அவன் இருக்கிற இடத்துல போய் அடிக்கிறோம், அதுதானே விசேஷம். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். மூன்றாவது, குற்றமொன்றில்லாத கோவலர். ஒரு விஷயம் அந்த கோபர்களை பத்தி. ஆனா செற்றார் திரளழிய அப்படின்னா இவர்களுடைய சத்துருக்கள் இவர்களோட சண்டை போட வரோம்னா, யார் சண்டை போட வரா இவாளோட, இப்படி ஏதாவது கதை இருக்கா? கோபர்களோட சண்டை போட வந்தால் கோபர்கள் ஜெயிச்சார் அப்படின்னு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னா, இவர்களுக்கு சத்துருக்கள் பெருசா யாரும் கிடையாது. ஆனா கிருஷ்ண அவதாரம் ஆன உடனே அங்க நிறைய சத்துருக்கள் வர ஆரம்பிச்சுட்டா வெளியூர்ல இருந்து. சகடாசுரன், தேனுகாசுரன், கபித்தாசுரன், வத்சாசுரன், ஏகப்பட்ட அசுரர்கள். அவெல்லாம் தங்க சத்துருக்களா நினைக்கிறாளாம் இவா. எவனாவது ஒருவன் வந்தான் கண்ணன் கிட்ட பட்டு போனான் அப்படின்ன உடனே அன்னி சாயங்காலம் ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்கும். கண்ணன் வந்தப்புறம் உடனே கோபர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, இப்படி அடிக்கடி ஆபத்தெல்லாம் வருது, நம்மளாம் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லா கையிலயும் வேல் ஆயுதங்களெல்லாம் கொடுத்து நாளைக்கு காட்டுல சுத்தி எல்லாரும் நடமாடணும், ஒரு சத்துல வரக்கூடாது அப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பயங்கரமா நடக்குமா. முதல்ல கண்ணன் பிறந்து வளர்ந்த இடமே கோகுலம் தான், அங்கிருந்துதான் பிருந்தாவனத்துக்கு மாறினார்கள். கோகுலத்து பக்கத்துல, கோகுலத்தை தாண்டி பக்கத்துல பிருந்தாவனம் போறார். கோகுலத்துல முதல்ல ஆபத்தெல்லாம் வரவே பயந்து போயிட்டான். பூத்தனா, சகடாசுரன், திருணாவர்த்தன் ஒருத்தன், காத்து, காத்து ரூபத்துல வந்து கண்ணனை தூக்கின்னு போயிட்டான். கண்ணன் ஒரு அம்மி கல்லு பாறாங்கல்லு மாதிரி அவன் மேல இருந்து அவனை நசுக்கிட்டான். தூக்கின்னு போறதுக்கு இது என்ன, சாதாரணமா காகிதமா, இது பாறாங்கல்லுமான்னு காமிச்சான். கண்ணனை தாங்க முடியாமல், பாரம் தாங்க முடியாமல் கீழே விழுந்தானோ, ஏதோ குழந்தை நினைச்சின்னு தூக்கின்னு போயிட்டான். புயல் காத்து மாதிரி வந்து இந்த ஆபத்தெல்லாம் பார்த்து இவர்கள் பயந்து போய், இந்த இடம் வேண்டாம், இங்க ஆபத்து நிறைய இருக்கு, நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு போனான். அங்க கிருஷ்ணனுடைய காலடி பட்ட உடனே எல்லாம் புதுமையாச்சு அப்படின்னு சரித்திரம் இருக்கு. ஒரு குழந்தைக்காக ஒரு ஊரே ஊர் மாறுது. ஒரு குழந்தைக்காக இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா, ராத்திரியெல்லாம் பார்த்து ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு இருக்காளாம். அஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையர் பேய் வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தை முந்து. கண்ணனை அப்படி அனுப்பிச்சாச்சானா யசோதம்மா கவலைப்பட்டு போலாம், இன்னைக்கு எவனாவது வரப்போறானே, நீ கம்சன் யாராவது அனுப்பிச்சிட்டானோ என்னமோ, என்ன அசுரன் நடப்புறானோ என்னவோன்னு பயந்துட்டு இருக்கா யசோதம். சாயங்காலம் ஆனா பசங்க எல்லாம் ஓடி வந்து சொல்லும், மாமி மாமி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு அசுரன் இந்த ரூபத்துல வந்தா எவனோ ஒரு இன்னைக்கு ஒரு கொக்கு வந்தது அதை வாயை பிளந்தானே பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு கண்ணு குட்டி வந்தது அதை தூக்கி அடிச்சானே பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு மரத்துல ஒரு அசுரன் வந்தா பழமா இருந்தான் அந்த விலாங்கனியா இருந்தான் அதை கீழே போட்டு அதை மண்டை உடைச்சானே பார்க்கலாம். இது பசங்க கதையா சொன்னா இதுக்கு மனசு திக்கு திக்குனா, அப்படியா பண்ணா இப்படி இல்லாம நடந்தது அப்படின்னு. என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கனம் அவர்களே, என் பிள்ளைக்கு யாரு கெடுதல் பண்ணாலும் அப்படிதான் ஆவா நான் வேணுங்கிறா. அது கண்ணனுக்கு வர சத்ருக்கள் எல்லாம் தங்களுடைய சத்ருக்களா நினைச்சிருந்து இவா காவல் காத்துட்டு இருக்கலாம், அததான் சொல்றேன். செற்றார் திரளையே சென்று செரிச்சி, வேற யாருமே செத்து அதனால்தான் அசுரர்கள்லாம் மாறு வேஷம் போட்டுன்னு வரா, நேரம் ஒரு போய் உள்ள வர முடியாது, புசிக்கிடுவார். பரவாயில்லாம் மாறு வேஷம் போட்டு வேற ஏதாவது ரூபத்துல வரானே தவிர இந்த ரூபத்துல வர முடியாது, குதிரையா வருவான் நுண்ணா வரலாம். ஊர் முழுக்க சௌக்கியமா இருக்கணும்னா ஒரு சின்ன குழந்தை தானே இத்தனைக்கும் காரணம், இப்ப அந்த குழந்தைய சமத்துவன் கிட்ட கொடுத்துட்டா நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கும் தோணாது. அந்த குழந்தைக்காக ஊரே பாதுகாப்பு, அந்த குழந்தையினுடைய சத்துருக்கள் எல்லாம் தம்முடைய சத்துருக்கள் நினைச்சுக்கிறார்கள். அதனால்தான் செட்டா திரண்டி சென்று செரிச்சியும். பகவானுக்கு யார் வேண்டாதவாளோ அவாதான் நமக்கும் வேண்டாதவாள், பாகவதர்களுக்கு வேண்டாதவாள்னு தனியா ஒருத்தர் கிடையாது, முழுக்க சமமாதான் பாக்குறவா, வேண்டாதவாள் வேண்டியவாள்ங்கிறது கிடையாது. ஆனா பகவானுக்கு வேண்டாதவன் சொல்லி ஒருத்தர் இருந்தான்னா அவன் பாகவதருக்கும் வேண்டாதவனாரா. ராமாயணத்துல ஒரு அழகா ஒரு சந்தர்ப்பம் வரும், சமுத்திர கரையில பெருமாள் இருக்கும்போது சுகன்னு ஒருத்தன் வரான், ராவணன் அனுப்பிச்சு இலங்கையில இருந்து சுகன் தூத் அனுப்பிச்சிருக்கா, சுக்ரீவன் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லு, தொம்பை மகாராஜ குல பிரசூதா, நீயோ நல்ல ஒரு குலத்தை வந்தவன், எனக்கு ரொம்ப வேண்டிய வாலியனுடைய தம்பி நீ, நீ எதுக்கு இங்க வந்து கலந்துட்டு இருக்க, நீ எதுக்கு என் கூட யுத்தம் பண்ற, உனக்கு எனக்கு என்ன இருக்கு, ஏதோ ஸ்ரீராமனுடைய பாரியை நான் அபகரிச்சேன் அப்படின்னா அது எனக்கும் ராமனுக்கும் ஆயிடுச்சு, இதனால உனக்கு ஒரு லாபம் கிடையாது உனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. என்ன கச்சித்து அர்த்தக தவ நாஸ்தி அனர்த்தக, ஒண்ணும் கிடையாதே உனக்கு, ஆனால் நீ பேசாம வந்த வழியே உன் சைன்யத்தை கூட்டுன்னு திருப்பி போயிடு, ராமன் என்ன பண்ணிக்கிறாரோ பண்ணிக்கட்டும் அவர் விட்டுடும். ததா அகிமே பிராத்ரி சமோ ஹரிசா, சுக்ரீவா நான் உனக்கு அண்ணா மாதிரி, அதனால நான் சொல்றது கேளு, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, நீ திரும்பி கிருஷ்ணந்துக்கே போய் சௌக்கியமா இது, ராமன் என்ன பண்றானோ பண்ணிக்கட்டும் அதை நான் பாத்துக்கிறேன், அதனால நான் சொல்றத கேளு அண்ணா மாதிரி என்ன சொல்லி சுகிட்ட. நீ சுகன் அங்க சொல்லணும்னு போகும்போதே இந்த குரங்கு எல்லாம் சுகனை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கும், ஐயோ காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கத்த, பெருமாள் தான் அமையும் கொடுத்தார், யாரும் அடிக்க வேண்டாம் அவன் தூதனா வந்திருக்கான். நான் ஒரே ஒரு விஷயம் சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டான் விஷயத்த, இந்த மாதிரி தான் மகாராஜா சொல்லி அனுப்பிச்சார். இதை கேட்டவுடனே மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சது, ஐயோ வேண்டாம் கிளம்பிடுறேன்னுட்டான். சரி போனா ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் சுக்ரீவன் கிட்ட, நான் மகாராஜாவுக்கு என்ன பதில் சொல்லட்டும். சுக்ரீவ் அழகா தன ஸ்லோகம் ஒன்னு இருக்கு, நமே சிமித்ரம் ந ததா அனுகம்ப்யஹ ந சோபகர்த்தாசி நமே பிரியோசி ஹரிச்ச ராமஸ்ய சகானுபந்தஹ தமே சிவாலீவ பதர்கவத்யஹ. நீ எனக்கு சுகுர்த்தா நண்பனா, யார் சொன்னா, கிடையவே கிடையாது. நீ எனக்கு நண்பனும் இல்லை, நீ எனக்கு வேண்டியனும் இல்லை, இல்லை நான் உன்கிட்ட தயவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, இனி எனக்கு உபகாரம் பண்ணவனும் கிடையாது, உனக்கு எனக்கு என்ன இருக்கு ஒன்னும் கிடையாதே, உனக்கும் ராமனுக்கும் என்ன என்ன கேட்கறியே, இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான், ராஜ்யத்தில் இருக்க என்ன காரணம் இவர்தான், பாரியோட இருக்க என்ன காரணம் இவர்தான், இத்தனை சந்தோஷத்தோட இருக்க என்ன காரணம் இவர்தான், உயிரோட இருக்க என்ன காரணம் இவர்தான், நீ என்ன பண்ண உனக்கு எனக்கு என்ன இருக்கு, எந்த விதத்துல நீ உபகாரம் பண்ணியிருக்கேன். அரிச்சராமஸ்ய, ஆனால் எங்க ஸ்ரீராமனுடைய சத்ரு நீ, அதனால உன்னை கொல்லாம விட மாட்டேன். அரிச்சராமஸ்ய சகானுபந்தா, அதனால எனக்கும் உனக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறது இருக்கட்டும், எங்க ஸ்ரீராமனுடைய சத்ருவானபடினாலும் எனக்கு மகாசத்ருன். ஆனால் நீ சொன்னதெல்லாம் தப்பு, உன்னே ஒண்ணு மாத்திரம் சரி அப்படின்னா என்ன கேட்டா? என்ன உன்னுடைய அண்ணா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு நீ சொன்னோ? நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். எங்க அண்ணா வாலிய நான் என்ன பண்ணேனோ அதை தான் உன்னையும் பண்ண போறேன். ஸ்ரீராமனை விட்டு சம்ஹாரம் பண்ண போறேன். தத்தோ சிவாலீவ வதார்த்தம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த ரீத சித்திரார் திரளழிய, கிருஷ்ண சத்துருக்கள் யார் இருந்தாலும் அவ திரளழிய சென்று சிரிச்சியும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. மூணாவது விஷயம், குற்றம் ஒன்று இல்லாதவர்கள், ஒரு தோஷமும் இல்லாதவர்கள், பகவத் பக்தி நிறைஞ்சிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணத்தையே இருக்கச்ச தோஷம் வராது, பாப்பம் வராது. என் நதியார் அது செய்யார், செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும். அப்படிப்பட்ட கோவலர் கோபரர்கள் அவர்களுடைய வம்சத்துல பொற்கொடியா இருக்காளாம், ஒரு சுரணலதா மாதிரி அந்த வம்சத்துக்கே பெருமை சேர்க்கிறாளாம், சீதாதேவி மாதிரி இருக்காளாம். ஜனகாலாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதா அப்படிங்கிற ஜனகர் ராமன் வில்ல முடிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம், என் குலத்துக்கு என் பெண் பெருமை சேர்த்தார். என்ன கேட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அந்த மாதிரி இவள் அந்த குலத்துக்கே பெருமை சேர்க்கிறாளாம் கண்ணனை நினைக்கிறபடினால. குற்றமன்றில்லாத முதல்ல சொன்னது கற்றுக்கரவை கலங்கள் பலகறந்துனா, ரெண்டு குணங்களை சொல்லி குற்றமன்றில்லாத தோஷம் இல்லைன்னு சொல்ற. அழகா பெருமாளை சொல்ற மாதிரி இருக்கு. பகவத் ராமானுஜர் எங்க பெருமாளை சொன்னாலும் ரெண்டு விஷயம் சொல்லுவார். அநேக கல்யாண குணங்கள் இருக்கு. ரெண்டாவது ஹேய பிரத்தினீகம், அதாவது தோஷங்கள் எதுவுமே கிடையாது. கிடையாதுங்கல்ல, தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கு, தோஷங்கள் இருக்க முடியாது இங்க, அப்படிப்பட்ட இடமா இருக்கு. எப்படி ஜலம் இருக்கிற இடத்துல தீ வர முடியாதோ, எப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வர முடியாதோ, அந்த மாதிரி பகவான் இருக்கிற இடத்துல தோஷம் வர முடியாது, அப்படிப்பட்ட சுபாவம். இன்னொன்னு கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. இது ரெண்டையும் உபயலிங்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுக்கும் வியாசர் வேதாந்த சூத்திரத்துல சொல்றாரு. அந்த மாதிரி ரெண்டு இங்க ஆழ்வார் அழகா சொல்ற, கிடந்தானை கேடில் சீரானை உன் கஞ்சை கடந்தானை நெஞ்சவே கான். கேடில் சீரானை, கேடில் அப்படின்னா தோஷம் இல்லாதவன், சீரான் கல்யாண குணங்கள் உள்ளவன். அதைத்தான் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த ரெண்டு விஷயம்தான், இதைத்தான் பகவத் ராமானுஜர் நூத்து கணக்கான இடத்துல சாதிக்கிறார். இந்த பாட்டிலையும் அழகா சொல்ற மாதிரி இருக்கு. புத்தரவல்குள் புனுமையிலே போதராய், அழகான அவளுடைய மேனியை வர்ணிக்கிறார்கள். பெண்கள் தானே, புற்றுல இருக்கக்கூடிய சர்ப்பம் மாதிரி இடுப்பு முதலான பிரதேசங்களை உடையவராம். அகலமாக தேஜஸ் பொருந்திய அங்க அவயவங்களை உடையவர்கள். புனமயில் அப்படின்னா மயில் எப்படி பொதுவா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அந்த மாதிரி அழக பாரத்திலிருந்து ஆரம்பிச்சு தலைமுடியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு மயில் மாதிரி சமுதாய அழகை சொல்ற. அதனால ஒவ்வொரு அழகத்திலும் சரி, இல்ல சமுதாயமா மொத்தமா பார்த்தாலும் சரி, இவள் அழகுக்கு சமம் யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவள் இவள் அழகை பார்த்தால் பெண்களுக்கே மோகம் வருவான். பாஞ்சாலி காத்திர சோபாங்கிற தேசியின் ஒரு இடத்துல பாஞ்சாலி திரௌபதி அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்ச அந்த தோழிகள்லாம் அவளுடைய அவய சோபையை பார்த்து அவளே மயங்கி போய், இந்த அவயவங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு புருஷனா நாம இருக்க மாட்டோமா, இந்த சௌந்தரியத்தை அமைக்க கொடுத்து வைக்கலையே, ஒரு புருஷனா இருந்தா அனுபவிச்சிருக்கலாமே நினைப்பாளாம். அந்த மாதிரி இவள் இருக்காள். ஏன்னா பெண்களே பாடுறாளே, பெண்களே இவள் அழகை வந்துச்சு இப்படி பாடுறாளாம். போதரா அம்மா எழுந்துவா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் பூந்து முகில்வண்ணன் பெறுவார். சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய பந்துக்கள் தோழிகள் மொத்த பேரும் வந்துட்டோம். என் முற்றம் புகுந்து உங்காத்து வாசல்ல முற்றத்துல வந்து நிக்கிறோம், உள்ளுக்குள்ள புகுந்து அங்க வர வேண்டிய இடம் இதுதானே அப்படின்னு சந்தோஷமா வந்து புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடுவோம். மேகசியாமணன் மேகவண்ணன் திருநாமத்தை பாட உடனே எழுந்து ஓடி வர வேண்டாமா? சித்ராதே பேசாதே சில பெண்டாட்டி, முகில்வன் பேர் பாட உடனே பேச வேண்டாமா? உடனே நீ வந்து பாட வேண்டாமா? சித்ராதேன்னு அசையாம இருக்கியே, ஏன் அசையாம இருக்க, ஏன் பேசாம இருக்க? முகில்வண்ணன் பேர் பாட உடனே நர்த்தனம் ஆட வேண்டாமா? முகில்வண்ணன் பாட உடனே வாயை திறந்து நீயும் பாட்டில் கலந்துக்க வேண்டாமா? உன்னுடைய வாக்கு இனிமையை கொடுக்க வேண்டாமா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள். எங்களுக்கு உன்னுடைய அனுபவத்தை கொடுக்காமல், கண்ணனுக்கும் உன்னுடைய சௌந்தரியத்தை கொடுக்காமல் நீ எதுக்காக தூங்கிட்டு இருக்க? முகில்வண்ணன் அப்படின்னா மேகவண்ணன் அப்படின்னா நீ புனமயிலாச்சே. மேகம் வந்தா மயில் நர்த்தனம் ஆடுமே. அப்ப மேகவண்ணன் பெயரை கேட்ட உடனே நீ ஆடலுமே. ஏன் ஆடல? மேகாகமோத்சோ மேகா ஆகம உத்சுகாக கிருஷ்டாக பிரத்யநந்தன் சிகண்டினா கிரகேஷு தப்தாக நிர்வின்னாக யதா அச்சுத ஜனாகமே. ஒரு பாகவத ஸ்லோகம். மேகத்தை பார்த்தா மயில்கள் நர்த்தனம் ஆடும். கிரகத்துல பாகவதர்கள் வந்திருந்தா மற்ற பாகவதர்களா நர்த்தனம் ஆடுவார்கள். நீ மேகவண்ணனான கண்ணனை சொன்ன உடனே நர்த்தனம் ஆடணும். இத்தனை பேர் பாகவதால் வந்திருக்கா அப்படின்னு உடனே பாட்டு பாடி உடனே ஓடி வர வேண்டாம். நீ எட்டுக்கு உறங்கும் பொருள். நாங்க வந்திருக்கிற இடம் முற்றம் புகுந்து வந்திருக்கும். வெளியில இருந்து நின்றா கூட பரவாயில்ல. சிலாத்திர வெளியில இருந்து நிக்கிறோம்னு வருது. நீ கதவை திறன்னு வருது. வாத்துல கதவை திறந்து முற்றத்தை நினைச்சுவா. ஏன்னா அந்த முற்றத்துல பெரிய கதை இருக்கு. நிறைய கதை இருக்கு அந்த முற்றத்துல. சாதாரண முற்றம் கிடையாது. கிருஷ்ணனையும் இவர்களையும் சேர்த்து வைத்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் தேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண் அசையாம இருக்கலாமா? உடனே எழுந்து ஓடி வர வேண்டாம். உடனே எழுந்து ஓடி வர வேண்டாமா என்கிறார். அந்த முற்றத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அழகா நாச்சாருடைய பாத்திரம் உனக்கு முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதை கடவையே கோவிந்தா. இவர்கள்லாம் சிற்றில் இழைக்கிற வழக்கம். இந்த பெண்கள்லாம் ஒரு விளையாட்டு, மண்ணாலேயே கோலம் போட்டு இல்ல மண்ணாலேயே வீடு கட்டி அது அழகா இருக்கா அப்படின்னு பார்த்து ஆனந்தப்படுவார். ஒரு விளையாட்டு தானே. மண்ணாலேயே கோபுரம் எல்லாம் கட்டுவா, காவேரி கரையில மண்ணுல இல்ல பீச்ல பெரிய கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துக்குள்ளுக்குள்ள வாயெல்லாம் கட்டி கையை அது வழியா அந்த கோபுரத்து உள்ளுக்குள்ள போய் அந்த பக்கம் வரதெல்லாம் பார்த்து பசங்க சந்தோஷப்படுற வழக்கம். அந்த மாதிரி இவர்கள் மண்ணாலேயே வீடு கட்டுவார்கள். மண்ணாலேயே பெரிய பெரிய கோலங்கள்லாம் போடுவார்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி ஆகும். 5 மணி காலம் 6 மணி காலம் 10 பேரா உட்காந்து இருந்து அழகா நல்லா அமைச்சு அழகா பண்ணணும். மண் இல்லையா, கொஞ்சம் இதுவானா கூட போறோம், மொத்தமும் பொடிஞ்சு போயிடும். கஷ்டப்பட்டு செய்வானாம் யமுனா நதி கரையில. ஆனா கண்ணன் என்ன பண்ணுவான், இவா எப்போ பண்ணி முடிக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். முடிச்ச உடனே ஓடி வந்து அது மேல குதிப்பான், மொத்தத்தையும் அழிச்சுடுவான். இவர்களும் எத்தனை சிரமப்பட்டு பண்ணி கடைசியில கண்ணன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு கஷ்டம். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்திடைத்தீட்டிலே நன்றும் கண்ணுர நோக்கி நாம் கொள்ளும் ஆர்வம் தன்னை தனிகிடாய். கண்ணா, ஒரு நாளாவது இந்த சிற்றில நாங்க மொத்தமா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லா கட்டி முடிச்சாச்சுன்னா ஒரு 10 அடி தள்ளிலிருந்து தூரத்திலேருந்து ஆஹா எத்தனை அழகா இருக்குன்னு பார்க்கணும். மொழி கோலம் போட்டாச்சுன்னா அப்படித்தானே பார்ப்பா? அது பார்க்க விடுறது இல்லையே. நீ நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிற்றில் இழைச்சிருக்கோம். இன்று மட்டும் முதுகு நோவை 4 மணி காலம் 5 மணி காலம் 6 மணி காலமா முதுகெல்லாம் நோவருது. நீ எப்படி பக்கத்துல வரும்போது நாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாளியா நீங்க சிற்றில் இழைச்சிருக்கீங்களே, உங்க முதுகு வலிக்குமே, உங்க கை வலிக்குமே, நான் வேணா முதுக தடவி விடட்டுமா அப்படின்னு நீ கேப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்படி பண்றீங்க. பெரியாச்சமில்ல அழகா சாதிக்கிற நாங்க என்ன உன்ன மாதிரியா? நீ உலகத்தை எல்லாம் எப்படி சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சாயோ அந்த மாதிரி சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சோம். நாங்க எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், எத்தனை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கச்சு நீ இப்படி பண்ணலாமா? சங்கல்பத்தினாலேயே சிற்றில் அழிக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோமே. நன்றும் கண்ணுர நோக்கி நாங்களும் ஆர்வம், ஒரு நாளாவது நேர பார்க்கணும்னு ஆசை நாங்க இழைத்த சிற்றில். அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றையும் மாதியாய் என்றும் உந்தனுக்கு எங்கள் மேல் இரக்கமிடாதது எம் பாவமே. ஏன் எங்க மேல இரக்கமே இல்லப்பா? உன்ன முகத்தல கண்கள் அல்லவே, உன் முகத்துல கண் இல்லையா? ஏன் உனக்கு கருணை இல்ல அப்படின்னு இவ அழாத குறை. ஒன்னும் அழற, ஒரு நாளாவது பார்க்கணும்டா கண்ணான். ஆனா நித்தியம் இதே விளையாட்டு கண்ணனுக்கும். முதல்ல வரமாட்டான், பீம் அரஞ்சிலிருந்து பார்த்துட்டு இருப்பான், கடைசி சமயத்துல வந்து மொத்தத்தையும் கலைச்சிருவான். கண்ணனுக்கு தெரியாமல் ஒரு நாள் சிட்டில் அடிக்கணுங்கிறதுக்காக கண்ணனுக்கு தெரியாமல் சங்கேதம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இந்த முற்றத்துக்கு வந்து சேர்ந்தான். காத்தா 10 மணிக்கு முற்றத்துக்கு வரணும், இவாத்து முற்றத்துல இந்த பெண் இருக்காளே இவாத்து முற்றத்து. 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிட்டில் அடிக்கும், நிறைய மண்ணெல்லாம் இருக்கு வாத்துல, அப்படி அழகா கட்டி நன்னா பார்த்து விடலாம். அன்னைக்கு வெளியில போனா யமுனா நதி கரை உட்காண்டா தானே கண்ணன் வரான் அப்படின்னு இவர்கள் வெளியில யாருக்கும் தெரியாமல் காதோட ரகசியம் பேசி வச்சுட்டு எல்லாரும் ஒன்னு கூடி சேர்ந்து வந்தா தெரிஞ்சிடும் கண்ணனுக்குங்கிறதுக்காக தனித்தனியா வாவாத்துல இருந்து புறப்பட்டு இவரத்துக்கு வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வந்தா பெண்கள்லாம் உடனே வாசப்பக்கம் கதவை கூட்டி தாழ்பால் போட்டுண்டா, உள்பக்கம் தப்பா போட்டுண்டு, பழக்கடை கதவை கூட்டி உள்பக்கம் தப்பால் போட்டுண்டு இவா வந்து சிட்டில் எரிக்க ஆரம்பிச்சு 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் அழகா கட்டி முடிச்சா. முடிஞ்ச சமயம் பத்து குதிச்சானது வேறு பார்க்கறான், முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதை கக்கரவையேல் கோவிந்தா. கோபம் பெருசா வரலையா அண்ணா, இந்த முற்றத்துல எப்படி வந்த நீ? நின்முகம் காட்டி அங்க வந்து இவா முகத்தை பார்க்கறான் கண்ணன், மேல ஒருத்தினுடைய முகவாய் கட்டிய நிவர்த்தியே இதோ வந்துட்டேனே என்னால வர முடியாதுன்னு தானே சொன்னோம். இன்னொருத்திட்ட போய் சொல்றான், ஏதோ கதவெல்லாம் போட்டினா வர முடியாதுன்னு நினைச்சே, உங்க அம்மா கூட தான் கதவெல்லாம் போட்டி உள்ளுக்குள்ள வெண்ணையை வச்சா, என்ன ஆச்சுன்னு போய்க்கு. எத்தனை பேர் கதவை பூட்டினாலும் இருந்த இடம் மாறாமல் இருந்த குறி தப்பாமல் போய் வெண்ணை எடுத்தான் சின்ன வயசுலேயே, எங்கிட்டேயே வா. ரொம்ப ரன்னாக்கு, யாருக்கும் தெரியாம நீங்க பண்றது ரொம்ப ரன்னாக்கு, எனக்கே தெரியாம பண்ணணும்னு நினைச்சீங்க இல்ல என்று புத்தகத்துக்காக போய் பைகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவ முகத்தை கிட்ட போய் நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து போய் கிட்ட போய் அவ முகத்தோட தன் முகத்தை வச்சு பார்த்து பேசி சிரிக்கிறான், பரிகாசம் பண்றான். அதுலயே அவர்கள்லாம் ஆனந்தப்படுறாராம், சிற்றிலோடு எங்கள் சிந்தையும், நீ சிற்றில மாத்திரம் அழிக்கல எங்களுடைய மனசையும் சேர்த்து அழிச்சுட்ட, இதையும் சிதைச்சுட்டான். கடவையே கோவிந்தா அப்படிங்கிறான். அந்த ரீதியில அப்படி ஒரு பெரிய கதை இந்த முற்றத்துக்கு. அப்படி இல்லைன்னா திருமங்கி ஆழ்வார் வேற ஒரு கதை வச்சிருக்கார், கண்ணன் கிட்ட பிரணய கோபத்தினால மே நீயும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு கோபிச்சுட்டு போயிட்டா கோபிகா. ஒருத்தி எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டு இருக்கான், இன்னைக்கு யமுனா நதி கரைக்கு வா நாம ரெண்டு பேரும் கை கோத்துண்டு ஆனந்தமா இருக்கலாம்னு வா. இவளும் சரின்னு யமுனா நதிக்கு போனா அங்க வேற ஒருத்தியோடு கை கொத்துருப்பான். உன்னையேதான் நான் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கேன், நீ நல்ல புஷ்பங்கள்லாம் சூட்டின ஆட்கள் ஏறி நான் வரேன்னுவான். ஆனால் எட்டியே பார்க்க மாட்டான், பார்த்தா வேற ஒரு பெண் இருப்பான். ரொம்ப கோபம் உங்களுக்கு, பிரணய கோபத்தினாலே கண்ணனோட பேசாத, இம்மே என் கூட பேசாத, உன் பேச்சு காணுட்டான். உன்னோட பேசமாட்டேன், நீ இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், உன்னால படாத பாடுபட்டுட்டேன், நீ பார்க்கும்போது பார்த்தா என்னையே பார்க்கற மாதிரி இருக்கு, ஆனா நீ மனசுல யாரையோ நினைச்சிட்டு இருக்க, நீ பேசும்போது பார்த்தால் நான் தான் உனக்கு ரொம்ப பிரியம் மாதிரி இருக்கு, ஆனா நீ மனசுல வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்க, உன்னால பட்டெல்லாம் போறும், இனிமே என்கிட்ட பேசவே பேசாத, எங்காத்துக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டாகும். ரொம்ப மனசுக்குள்ள கஷ்டம்தான். ஆனா அன்னைக்கு ராத்திரி கண்ணன் அழகா ஒரு விஷம் எடுத்துட்டு துவராடை எடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து களி கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர் இவரார் இதுவன் இதுவன் இதுவென்னோ. கதவு பின்னாடி வந்து நிக்கிறான், அழகான ஒரு ஆடையை உடுத்து கையில ஒரு பூச்சி வந்து கையில எடுத்துட்டு தலையில அழகா முடிச்செல்லாம் நன்னா போட்டு மயில் தோகையெல்லாம் சொல்லி கதவு பின்னாடி வந்து நின்று எட்டி பாக்குறான், இவளை நமக்கு கிடைக்குமா, இன்னைக்கு இவாத்துக்குள்ள போக முடியுமான். சுற்றும் குடல் தாழ சுரிகை அணிந்து மற்றும் பல மாமணி பொன் கொடணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் எட்டுக்கு இதுவன் இதுவன் இதுவென்னோ. இவாத்து முற்றம் இருக்கு இல்லையா, அந்த முற்றத்துல புகுந்து உள்ளுக்குள்ள வந்து பிதாம்பரத்தோடு கூட சுற்றும் குழல் தலை அழகா குழல் திருக்குறள் எல்லாம் பல ஆபரணங்கள்லாம் வச்சுண்டு, பல மாமணிகள்லாம் வச்சுண்டு முற்றத்துல போய் நாங்க வந்து முறுவல் செய்து நின்றீர். சிரிச்சின் இருக்கு, இது போருமா உனக்கு, இந்த அழகு உனக்கு போருமா? ஒரு பக்கம் பார்த்தா ஒரே சுகத்துல இருக்க மாதிரி, என்ன தப்பா நினைக்காத, தயவு பண்ணி என்ன போர் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானோ. இவரார் இருக்கு, இதுவன் இது என்ன, இதுவன் இது என்ன, இது என்ன ஆயம்? கண்ணனா வந்து நிற்கும், எத்தனை படாத பாடு படிச்சின கண்ணனா இன்னைக்கு ஒரு அநாத போல, ஒரு தீனனா இருக்கும் போல இங்க வந்து தயவு பண்ணி என்ன கூட்டுக்க மாட்டியா? என்ன பார்த்தால உனக்கு பிடிக்கல, இந்த வேஷத்தை பார்த்தால உனக்கு பிடிக்கல, என் புன் புன் முருவலை பார்த்தால அவனுக்கு பிடிக்கலன்னு கேட்கற மாதிரி வந்து நிக்கிறான், தன் மனசையே கொடுக்கறான். அதனால கண்ணனையும் அவளையும் சேர்த்து வைத்தேன், முற்றத்துல வந்து நிக்கிறானே, கதவு பின்னாடி வந்து நின்று எட்டி பாக்குறானே, வரலாமாங்கிற மாதிரி பாக்குறானே, ஓடி அவனை அழைச்சுக்கணும்னு தோணுமா? சேர்த்து வைத்த இடம் இத்தனை கதை இருக்கு முற்றத்துக்கு இல்லையா, அந்த முற்றத்துக்கு நாங்க வந்திருக்கோம், எழுந்து வர வேண்டாமா? நின் முற்றம் புகுந்து முகில், அதனால்தான் நின் முற்றங்கிறா, உன் முற்றத்துக்கு அத்தனை கதை இருக்கு. முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே, நீ பேசாம இருக்க, நீ ஏன் பேசாம இருக்க, நீ எற்றுக்குறங்கும் பொருள், உடனே எழுந்து வா என்று அவளை எழுப்புகிறார்கள். அவளும் எழுந்து வந்தாள். சாபதேசம் சொல்லும் போது பசுமாடுகள் என்று சொன்னாலே ஆச்சாரியர்கள் அர்த்தம், பல இடங்கள்ல ஒரு திருப்பாவையில் மூன்றாவது பாட்டுல வந்தது, இந்த பாட்டுல அடுத்த பாட்டுல இருபத்தொன்னாவது பாட்டில் எல்லா பாட்டிலும் வரப்படும். பசுமாடு பால் சுரக்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் உபதேச வருஷம் பண்றார். ஒரு காரண்யத்தினாலே வாத்சல்யத்தினாலே பால் சுரக்கும், இல்லாட்டா பால் சுரக்காது. குழந்தைகிட்ட இருக்கிற பிரேமத்தினால்தான் பால் விடும். இது மாதிரி சிஷ்யர்கள் கிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்யத்தினால்தான் நல்ல வார்த்தைகள் நல்ல உபதேசங்கள் வருதான். சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார், கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சுரிகின்றனர் சொல்ல முதே. அழகான பாட்டு, நம்மளை கண்ணுக்குட்டியா வச்சு அவர்கள் பசுமாடு அணிந்து சொல் அமிர்தத்தை அவர்கள் சொரிகின்றனர் ஆச்சாரியர்கள். அதனால அவர்கள்தான் சொல்றாளாம், கற்றுக்கரை கணங்கள் பல கறந்து என்ன ஆச்சாரியர்கள் நிறைய உபதேசங்கள் பண்ற. கற்றுக்கரைனா யுவாக்களான ஆச்சாரியர்கள், வயசானவர்கள் இல்ல. ஏன்னா யுவா சாத் சாது யுவா ஜாயகா, பார்க்கறதுக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா உபதேசம் பண்ணும்போது நித்திய யுவாதான். அவ கிட்ட படிக்கிறவாளுக்கு என்ன வயசோ அந்த வயசா வாழ்க்கை இருக்கும். உபதேச காலத்துல மாத்திரம் எத்தனை சமம் இருந்தாலும் சரி, ஒரு சமமும் தெரியாது அந்த சமயத்துல. படிக்கிறவனுக்கு சமமா அதே வயசை எடுத்து சொல்லாது இருக்கும். அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளைய சென்று சிரிச்சியும் அப்படின்னா, பரமதத்திலேருந்து யாராவது வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்தான்னா உடனே அவளை போய் வாதத்துல ஜெயிச்சு தன் மதத்தை ஸ்தாபிக்கலாம். திக் சௌதா பத்த ஜெயித்ர துவஜ பட பவன ஸ்பாச நிர்தாந்த தத்தத் சித்தாந்த ஸ்தோம தூள துபக ஸ்தபக விவகத வெத்த சத்வர்த்தனிகா அப்படின்னு வரும் ஜெய்சிஸ்வம். எங்க பார்த்தாலும் விஜயஸ்தம்பத்தை நாட்டுறோம், நான் ஜெயிக்கிறேன். அவர்களுடைய சாமர்த்தியம், வாக் சாமர்த்தியம், செற்றார் திரள், அவருடைய திறர்கள், அவர்களுடைய தக்க சாமர்த்தியம் எல்லாம் அழியும்படியாக அவர்களை வாதத்தில் ஜெயிச்சவர்கள் எப்படி ஆனால் பகவத் ராமானுஜர், பராசர பட்டர், குமார வரதாச்சாரியார், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர், எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் பல பேர் ஜெயிச்சவாதான், எல்லாரும் போய் ஜெயிச்சுட்டு வந்தான்னு உடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒருத்தர் போய் தோத்துட்டு வந்தான்னு கதை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பெருமதகானத்தின் இப்ப செற்றார் திரளைய சென்று சிரிச்சியும் குற்றம் ஒன்றில்லாத ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பகவத் பக்தர்களா இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட கோவலர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அந்த கோவலர்தம் பொற்கொடியே, அந்த ஆச்சாரியருடைய வம்சத்துல ஒரு பொற்கொடியாக இருந்தவர் சுவாமி தேசிகன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா ஒரு ஸ்திரீயா ஒரு நாயிகா பாவத்துல இருக்கார் தேசிகன். மும்மணி கோவையில தேவநாயக பஞ்சாசத்துல அச்சுத சங்கத்துல இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஆழ்வார்கள் நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல இருந்தார், நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் இவர்கள்லாம் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் அருளி செய்திருக்காங்க பார்த்திருக்கோம். ஆச்சாரியர்கள் நாயிகா பாவத்துல யார் இருந்தாருன்னா சுவாமி தேசிகன். அப்ப அந்த கோவலர்கள் மொத்த பேருக்கும் ஒரு பொற்கொடி, எப்படி ஊருக்கே ஒரு பெண்ணா இந்த கோபஸ்தி வளர்ந்தான்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே ஒரு பொற்கொடியா வளர்ந்தவர் சுவாமி தேசிகன். ஒரு அழகான பெண்ணா வளர்ந்தவள். ஆழ்வார்கள் கோஷ்டியில எப்படி ஆண்டாளோ, கோபிகாஸ்திரிகளுடைய கோஷ்டியில எப்படி இந்த பெண்ணோ, அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கோஷ்டியில சுவாமி தேசிகன். அதுதான் பொற்கொடின்னு சொல்றோம். ஏன்னா அந்த பொடி தன்னை கொடினே சொல்றவர், வெப்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே அப்படின்னு மணி கோவையில பத்து பாட்டு அமைச்சிருவர் தேசிகன். பத்து பாட்டும் ரத்னமான பாட்டு, ஆனால் நம்மளுடைய பாக்கியத்துல மூணு தான் கிடைக்கிறது, ஏழு கிடைக்கல, நஷ்டமாயிடு. இப்போ அப்போ வெற்புடலோ தொன்னி ஐந்தையில் வெவ்வி நதீர் மருந்தொன்றும் அற்புதமாக அமர்ந்தமை கேட்டருள் வேண்டி நிற்க பற்பிணர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என் விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றமேனு. தாய் பாசனம் இது. விற்புருவ கொடியாம் வில்லு இருக்கேன், வில்லு மாதிரி புருவம், பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கான். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பெருமாளாலே பதில் சொல்ல முடியாதான், அவனே வசப்பட்டுடுவான், அவனே தோற்று போயிடுவான். அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கு இவருடைய புருவம். அதாலே எம்பெருமானியே அவன் மயக்கக்கூடியவள். இந்த நாயிகா பற்பில் அமர்ந்த செய்யால் படிகாட்டிய பண்புடைங்கிற தாமரை போல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு என்ன பாவமோ அந்த பாவமா, சீதாதேவி மாதிரி இருக்கார், ருக்மிணி பிராட்டி மாதிரி இருக்கார். சீதா பிராட்டி ராமனுக்காக எப்படி ஏங்கிட்டு ஏங்கிட்டு இருந்தாலும் அப்படி இருக்காளாங்க, ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்காக இப்படி காத்திருந்தாலும் அப்படி காத்துன்னு இருக்காள் தேவநாத பெருமானுக்காக. மும்முனி கோவையில கிடைச்சிருக்கிற மூணு பாட்டும் முத்தான பாட்டு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் பட்பில மருந்து செய்யாள் படி அப்படிங்கிற ஆஞ்சநேயர் சீதாதேவியை போய் சேவிக்கச்ச அசோகவனத்துல சீதாதேவி அழுதுன்னு இருக்காரு, கண்ண ஜலம் ஜலம் குட்டிருக்கு. அப்பதான் ஆஞ்சநேயர் இறங்கி போய் மரத்திலிருந்து இறங்கி போய் சிற செஞ்சரி மாதாயம் சீதா மதுரை ஆகிறா, சின்ன ரூபத்தை எடுத்துட்டு சிறஸ் மேல கை கூப்பிட்டு பேசுற. சீதாதேவி யாருன்னு தெரிஞ்சிருக்கு, இருக்கு இந்தா கூட மெதுவா கை கூப்பிட்டு ரொம்ப வினயத்தோட பேசுற. கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாதி சிரவதி சோகஜம் புண்டதீக புண்டதீக பிரதாசாபியம் விப்ரகீர்ணமி போதகம். அம்மா எதுக்காக அழறங்க, நீங்க யாருன்னு முதல்ல கேக்குற, நீங்க என்ன தெரியும், நீ சீதை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது, வினயத்தோட பேசணும். நீங்க யாரு, தேவலோக ஸ்திரியா அப்சரஸ்திரியா இல்ல எங்க ஸ்ரீராமனுடைய திவ்ய மகிஷியா? ஸ்ரீராமனுடைய திவ்ய மகிஷியா இருந்தா அடியனுடைய அஞ்சலிகளை ஏத்துக்கணும். கிமர்த்தம் தவ நேத்ராபியம் உம்முடைய அழகான இந்த திருக்கண்ல இருந்து ஜலம் கொட்டின்னு தாமரை இலையில ஜலம் ஊற்றாமல் எப்படி வந்துருமோ அந்த மாதிரி திருக்கண்கள்ல இருந்து ஜலம் கொட்டின்னு இது ஏன் அப்படின்னு அழகா கேக்குறேன். இங்க இருக்கிற பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் அழகா சாதிக்கிறார். கிமர்த்தம் அப்படின்னா ஏன்னு அர்த்தம் சொல்லுவா பொதுவா, ஆனா சம்ஸ்கிருதத்துல ஏன்னு அர்த்தம் இல்ல, எதுக்குன்னு அர்த்தம். எதுக்காக இப்படி எழுதுன்றிருக்கு, என்ன பிரயோஜனத்துக்காக இப்படி எழுதுன்றிருக்கு, என்ன காரியம் மனசுல சங்கல்பிச்சிருக்கேன்னா, இவர் தானே பிரிஞ்சு வந்திருக்க, ராவணன் பிரிச்சாங்கிறது இல்லையா, அது வியாஜம். அப்ப சாஸ்திர சாதிக்கிற ஆர்குடி வேர்பறிய இப்படி கண்ணீரும் கம்பளையுமாய் நின்று, ஆர்குடிய நாசம் பண்றதுக்கு குடியோட ஏன் நீர் அழலாமா? நீர் வந்து ஒரு இடத்துல அழுதாருன்னா அந்த குடியே நாசம் ஆயிடாத, அந்த ஊரே நாசம் ஆயிடாத அப்படிங்கிற அர்த்தத்துல கிமர்த்தம் ஆர்குடி வேற இருக்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமாயிருக்கு. அல்லது ஆரை சேத்தனராக்க, ஆரை சேத்தனராக கொண்டு என்னவுமா, இதுக்கும் பல அர்த்தம் உண்டு. நம்மளை எல்லாம் சேத்தனராக்கிறதுக்காகவா எதுக்கு அழுதுன் இருக்காருன்னா, ஸ்ரீராமனை பிரிஞ்சு வியோகத்தில் அழுதுன் இருக்கார், ராமன் தான் இருக்கார் நமக்கு காண்பிக்கிறாராம். பகவானை விட்டு பிரிஞ்சால் அதுதான் அழ வேண்டிய சமயமே. ஒரு ஜீவன் எப்ப அழனம்னா பகவானை விட்டு பிரிஞ்சா அழனும், எப்ப சந்தோஷமா இருக்கணும்னா பகவானோட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்கும், இது தவிர வேற எதுவும் கிடையாது. சுக துக்கம் இதுல தான் இருக்கும். பகவத் வித்ரேகத்தில் கண்ணீரும் கம்பளையுமா இருப்பதிலே ஒரு ஆத்மாவுக்கு சுரூபம், ஆத்மாவுக்கு இதுதான் சுரூபம். அழிய நம் பையன் என்னார் அம்மவோ கொடியவாறேங்கிறார் தொண்டல் புடியாதார். ரங்கநாதன் என்ன பார்த்து நம் பையன் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன பாபம் பண்ணிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி பகவத்வியோகத்தில் அழணுமா. சிழுநீர் தடத்து கயல் மேலிருந்தால் ஒப்பசே எரிக்கண் அழுநீர் துளும்பா அலமருகின்ற மாஜியரோ உருநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராகும் தொடுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குதர்க்கேன்னு திருவிருத்தம் பாட்டு. சிழுநீர் தடத்து கயல் விடிருந்தால் ஒப்பசே எரிக்கண் நாயிகா பாவத்துல முதல் பாட்டு. நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல பாடுற முதல் பாட்டு, முதல் முதல் பாட்டு. கண்ணுல கண்ணு மீன் மீன் மாதிரி இருக்கா? கயல் மேலிருந்தால் ஒப்போசே எரிக்கண் அழுநீர் துளும்ப அலமறுகின்றன. மீன் எப்படி ஜலத்துல இருக்குமோ கண்ணே ஜலத்துல இருக்கான். அதாவது கண்ணுலதான் கண்ணீர் வரும், கண்ணிலிருந்து கண்ணீர் இருக்கும், கண்ணுல கண்ணீர் இருக்கும். ஆனா இவகிட்ட எப்படினா கண்ணீர்ல தான் கண்ணே இருக்கான், அத்தனை ஜலம் இருக்கு. மீன் ஜலத்துல இருக்கா மாதிரி கண்ணீர்ல கண்ணு இருக்கு. வழியரும் பல்லாண்டு பாடுற இப்படிப்பட்ட பகவதா யாரோ அவ நன்னா இருக்கணும். பகவத் வியோகத்துல அழுது இருக்கக்கூடிய நாயகிகள் நன்னா இருக்கணும்னு அவளுக்கு பல்லாண்டு பாடுற நம்ம ஆழ்வார். அந்த மாதிரி பகவத் வித்ரேகத்துல பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல துக்கப்படணும், கண்ணில் ஜலம் வரணும், உன்னை சேவிக்க முடியலையேப்பான்னு நினைக்கணும், உன்னுடைய அனுபவத்தை விட்டு என்னை பிரிச்சுட்டியே நினைக்கணுமா, அந்த பாவம்தான் தேசிகனுக்கு இருக்கான். அதனால்தான் ஆர்க்கும் கருணை புரிவான் ஐந்த எல் வந்த மருந்தா கார்கொண்டலை கண்ட காதல் புலமையின் கண்பனியா மேற்கும் முகிழ்க்கும் எவ்வியிருக்கும் விதிர்விதிர்க்கும் வெளியிருக்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலென்று பயிலுவமே. ஆர்க்கும் கருணை பொழிவான் எங்கால் எல்லாருக்கும் கருணை பொழியறன்னா மேகம் மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் மழை பெய்யும். அந்த மாதிரி திருவேதிபுரத்துல அந்த மலை பக்கத்துல ஒரு மேகமா பெருமாள் வந்து நிற்கா. அந்த மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணும்னா உடனே நர்த்தனம் ஆடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மேகம்தான் வந்து தேவநாத பெருமான். இந்த தேசிகன் வந்து மயிலா ஆயிட்டாராம். புனமயிலே இந்த பாட்டுல இருக்கா, முகில்வண்ணன் பேர் பாடன் இந்த பாட்டுல இருக்கு, அதெல்லாம் எல்லாமே தேசிகன் சொல்ற மயில்னா தேசிகன்னா தேசிகன் தான் தன்ன மயில்னு சொல்றிருக்க. கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பணியா உடனே அது நர்த்தனம் ஆடுமே, நர்த்தனம் ஆடும். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிருக்கும் என்ன என்ன பாவம் இதுக்கு வரும்? இது வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொள், இது என்னது இதுன்னு ஆச்சரியப்படுவாளே பார்க்கின்றவர்கள். அவன் அம்மாவல்ல, அந்த பாவத்துல ஜெயிச்சின் இருக்க. அதனால்தான் அன்னைக்கு நீ இத்தனை படாதுபாடு பற்றி இன்னைக்கும் முகில்வண்ணன் பேர் இருக்கு, நீயும் புனமயிலா இருக்க, அப்ப சித்ராதே பேசாதே இருக்கலாமா? உனக்கு இத்தனை பாவமும் வர வேண்டாம். பிராட்டிக்கு இத்தனை பாவம் இருந்தது அப்படின்னு அசோகணத்துல இருக்கானே தவிர, விழுதல் விம்முதல் மெய்யுறதல் விதும்புதல் வெறுதல் எழுதல் இயங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயர் உடந்துயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயலொன்றும் செய்குவதறியாள் அப்படின்னு கம்பன். அழுதல் விழுதல் விம்முதல் விதும்புதல் எழுதல் இயங்குதல் இறங்குதல் அழுதல் தொழுதல் இது தவிர வேற என்ன பண்றான்? திடீர்னு கை கூப்பின்னு இருக்கான், திடீர்னு கல்ல ஜலம் விட்டு அழுதுன்னு இருக்கார், திடீர்னு விம்மின் இருக்கார், திடீர்னு ஒரு ஏக்கத்தோடு அப்படியே இருந்துட்டு இருக்கார். இப்படி தேசிகளும் அப்படி இருக்காராம். அதெல்லாம் பற்பில மருந்த செய்யால் படிகாட்டிய பிராட்டி மாதிரி, சீதா பிராட்டி மாதிரி, ருக்மிணி பிராட்டி மாதிரி, ஆச்சாரி வம்சத்துல வந்து நாயிகா பாவத்துல இருந்து பல பாசுரங்கள் அருளி செய்து, இன்னும் தேவநாயக பஞ்சாசத்துலாம் வேற. தேவநாயக பஞ்சாசத்துல பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கும் போது திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வர்ணிக்கிறார். பகவத் தியான சோபானத்துல திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார், திருமுடி வரைக்கும் செவிக்கிறார். ஒன்னு திரு பாதாதி கேசாந்தன் பெயர், இல்ல கேசாதி பாதாந்தம். ஏன் பகவத்யான சோபானத்துல திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அது வந்து பகவான் கிட்ட பக்தியோட செய்த பாசனம் ஆனபடியால் பாட்டுகள் ஆனபடியால் அப்போ பகவான் அனுபவிச்சு அந்த கிரமம் திருவடியிலேருந்தான் ஆரம்பிக்கணும். முதல்ல திருவடியில சீமன் நாராயண சரணம் பிரபத்தி தானே ஆரம்பம், நமக்கு ரொம்ப உத்தேசியமானது திருவடி தானே. ஒரு கதி இல்லாதவனுக்கு, ஒரு சாகதி பண்றவனுக்கு திருவடி தானே முக்கியம். தேவநாயகன் கிட்ட ஏன் திருமுடியிலேருந்து ஆரம்பிக்கிறார்னா, நாயிகா பாவத்துல இருக்க ஒரு நாயிகைக்கு இது முக்கியம்னா முக சௌந்தரியம் தானே முக்கியம். எத்தனை அழகா இருக்க, அழகு பார்க்கணும் அப்படின்னா திருவிடியா பார்ப்பார், முகத்தை தானே பார்ப்பான். ஒரு நாயிகையானவள் தன்னுடைய நாயகனை, தனக்கு இஷ்டமானவனை பார்க்கிறான்னா முகத்தை பார்ப்பாளே தவிர அவனுடைய காலை பார்த்து உன் கால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். அது கடைசியில முகம் அழகா இருக்கா, அதுதானே சௌந்தரியத்தை அனுபவிப்பது. திருமுகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். சரணாகதி பண்றதுக்கோ, பகவான் கிட்ட போய் கதி இல்லாமல் விழுவதற்கோ திருவடியிலேருந்து ஆரம்பிக்கணும். தேவநாயக பஞ்சாசத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே ரொம்ப அழகா தன்னுடைய நாயகபாவத்தை காமிக்கிறார். தன்னை புனமயில்ங்கிற பெருமானை மேகங்கிறார், அதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கு. புற்றர் வல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடு சிற்றாதையே அசையாம இருக்கலாமா, அப்ப இருந்து இத்தனை பாவமும் வேண்டாமா. முற்றம் புகுந்து அப்படின்னா காலக்ஷேப கூடம், சுவாமி தேசியன் காலக்ஷேபம் செய்த இடம் இருக்கு இல்லையா, அங்க நாங்கெல்லாம் வந்திருக்கோம். நீ உங்களுடைய பகவத் அனுபவத்தை, அந்த நாயிகா பாவத்தை எங்களுக்கும் தந்தருள வேணும். நீ எற்றுக்குறங்கும் பொருள் என்று சுவாமி தேசிகனையே குறிப்பா சொல்ற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. பொதுவா எல்லா பாசுரமும் இப்படி அழகா சொல்ல முடியும், ஆனால் இது விசேஷமா அமைஞ்சிருக்கு. எல்லா ஆச்சாரியர்களுமே அவர்கள் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் பண்ணாட்டா கூட, ஆழ்வாருடைய நாயிகா பாவ பாசுரங்கள் வரும்போது அவர்களும் நாயிகையா மாறிடுறார். சொல்லும் போது அவர்களும் நாயிகைகள் தான். கூரத்தாழ்வான் சரித்திரம் எல்லாம் நிறைய இருக்கு, அவர்களும் நாயிகா பாவத்திலேயே மாறிடுறாளாம். அதனால எல்லா ஆச்சாரியர்களுமே குறிப்பது என்றும் சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. திருவாடிப்பூரத்து சக்குதி தாழ்வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் நாள் வாழியே, 143 தாழ்வாழியே, உயர் அரங்கத்தை தண்ணி உகந்தளித்தாள் வாழியே, பரிவாருந் திருமல்லி வளநாடி வாழியே, பண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே.